உங்கள் மத்தியில் என்னை தேவன் அழைத்து கொண்டு வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ எம் தேங்கிங் காட் ஃபார் பிரிங்கிங் மீ இன் யுவர் மிட்ஸ்ட். இப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் நான் வருகணும், அப்பொழுதெல்லாம் பரலோகத்தை நான் ருசி பார்ப்பேன். வென் எவர் ஐ எம் கமிங் இன் டு த மிடில் ஆஃப் காட்லி பீப்புள், காட்ஸ் சில்ட்ரன், ஐ எம் கமிங் இன் டு காட்ஸ் பிரசன்ஸ், இன் டு ஹெவன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு 2-3 பேர் எங்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அங்கே அவர் மத்தியில் இருக்கிறார். அவர் பிகாஸ் வேர் எவர் 2 or 3 ஆர் கேதர் டுகெதர் இன் ஹிஸ் நேம், தி லார்ட் இஸ் இன் தேர் மிட்ஸ்ட். இயேசு இங்கே இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். வேர் எவர் தி லார்ட் இஸ் பிரசன்ட், தட் இஸ் ஹெவன். சவுல் ஒருமித்து இருப்பதை விட இந்த பூமியிலே அதை விட ஒரு மேலான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே எங்கும் இல்லவே இல்லை. வேர் எவர் தி பிரதர்ஸ் ஆர் டுவெல்லிங் இன் ஹார்மனி, தேர் இஸ் நோ பிளேஸ் மோர் ஜாய்ஃபுல் தென் தட் ஆன் தி எர்த். ஆகையினால் இப்படிலாம் நம்ம கூடி வந்திருக்கிறது அவருடைய பெரிய இரக்கமும் சலாக்கியமும் தான். ஸோ வி கேதரிங் ஹியர் டுகெதர் இஸ் காட்ஸ் மெர்சி அண்ட் கிரேஸ். நான் ஒரு வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் வேர்ட் வித் யூ. சங்கீத புஸ்தகம் 105வது ஒரு சங்கீதத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டி கொள்கிறேன். சங்கீதம் 105. ப்ளீஸ் டேர்ன் வித் மீ டு சாம் 105. இல்லை 17வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு வசனத்தை ஒரு வாசியுங்கள் ப்ளீஸ். He sent a man, verse 17 to 19, he sent a man before them, Joseph, who was sold as a slave. They afflicted his feet with fetters. He himself was laid in irons until the time that his word came to pass. The word of the Lord tested him. தேவனுடைய மனதிலே ஒரு திட்டம் இருந்தது. There was a plan in God's mind. ஒரு காலம் வரப்போகிறது. A time is going to come. அந்த காலத்திலே முழு உலகம் பூரா பஞ்சம் வரப்போகிறது. At that time that world is going to have a famine. அந்த பஞ்சமான காலத்திலே ஆகாரத்தை சேர்க்கும்படிக்கும் ஆகாரத்தை விற்கும்படிக்கும் ஒரு புருஷன் தேவை. So there is one man who is needed to store all these grains so that during the time of famine this grain can be sold. அதற்காக அவர் ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்துகிறார். So the Lord prepared one man for that. அந்த காலத்தில் ஏராளமான மனுஷர்கள் இருக்கிறார்கள். In those days there were many men. நாம் இந்த காலத்தில் வாழ்வது போல ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். As it is in these days there are many people, many men. ஆனால் அவருக்கு ஒரு மனுஷன் வேணும். But the Lord needed one man. ஆனால் அவன் யாரா இருக்கவன்றால் தன்னை சுத்திகரித்துக் கொண்ட ஒரு மனுஷன், புடமிட்ட ஒரு மனுஷன் அவருக்கு தேவையா இருக்கிறது. But the Lord needed someone who had purified himself and one who had been gone through the fire and tested. அவர் அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. And the Lord's eyes were going to and fro this earth. அங்கே ஒரு யோசேப் என்ற ஒரு வாலிபனை அவர் கண்டுபிடிக்கிறார். And the Lord finds one young man called Joseph. வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்றால் அவனுக்கு தெரியாது. He didn't know what would happen in the future. ஆனால் இப்பொழுதே அவனை ஒரு ஆயத்தப்படுத்துகிறார் அவர். But the Lord is now preparing him much before that. இளம்பிராயத்தில் சில சொப்பனங்களை அவருக்கு காண்பிக்கிறார். The Lord showed him some dreams when he was young. இப்படியெல்லாம் ஒரு காலத்து நடக்க இருக்கிறது என்பதை அவனுக்கு ஒரு நிழலூட்டமாய் சில காரியங்களை அவனுக்கு காண்பிக்கிறார். And the Lord showed him like you know a shadow. Things which are going to take place in the future. அவன் யோசிச்சிருக்கலாம், ஓ ஒரு காலத்தில் என்னுடைய நான் எகிப்தில் நான் ஒரு அதிபதியாக இருப்பேன், என்னுடைய அண்ணன்மார்கள் அவளை என்னை வணங்குவார்கள் என்று சொல்லி அவன் வேணாலும் கற்பனை பண்ணியிருக்கலாம். அவன் மேபி ஹி குட் ஹவ் இமேஜின்ட் தட் யூ நோ சம்டைம் ஐ மே பிகம் அன் ஆஃபீசர் அண்ட் மை பிரதர்ஸ் வுட் கம் அண்ட் பவ் டவுன் டு மீ. ஆனால் அதுக்கு முன்பதாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனை புடமிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And so the Lord, you know, but what was essential was that the Lord should test him and make him go through that fire. நம்ம எல்லாருக்குமே தேவன் நம்ம என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது. All of us have this desire that the Lord should use us. ஆனால் தேவனோ அதற்கு முன்பதாக அவனை புடமிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் But the Lord wanted to test him through fire before that. இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். This is the surprising thing. அந்த புடமிடுவதனுடைய நோக்கம் என்னவென்றால் the reason for the testing by fire is புடமிடுவதன் நோக்கம் அவன் அந்த புடமிடப்பட்ட தங்கமானது புடமிடப்படக்கூடிய தங்கத்திலே ஏராளமான மண்ணுகளும் அசடுகளும் குப்பைகளும் ஒட்டி கொண்டிருக்கும். The gold which is mined has got lot of impurities, sand and so many things mixed with that. அதுக்கு புடமிட வேண்டியிருக்கிறது. So it has to go through the fire. புடமிடப்படும்போது அங்கே ஒட்டி இருக்கிற அந்த குப்பையானது தூசியானது எல்லாம் எடுபடும். So when it's going through that fire all these impurities will be removed. அந்த புடமுடுகிற தன்மையை நம்பி அது எத்தனையோ டிகிரியான நெருப்புல அது அது போக வேண்டியிருக்கும். So for that this gold has to go through a fire which is very hot, many degrees centigrade. அக்கினிக்கு போகாமல் ஒருபோதும் புடமிட முடியாது. If it doesn't go through the fire, it can never be purified. புடமிடாமல் அங்க இருக்கிற அந்த அழுக்குகளும் அசடுகளும் ஒருபோதும் போகாது. If you don't go through, if it does not pass through the fire, none of this impurity will be removed. தேவன் இந்த யோசேப்பை பார்த்தார். The Lord looked at Joseph. ஓ நல்ல யோசேப்பு. ஓ இஸ் a good boy, you Joseph. ஆனால் இவரிடத்தில் சில குப்பைகளும் கூளங்களும் மண்ணுகளும் அசடுகளும் இந்த பூமிக்குரிய காரியங்களும் ஒட்டி கொண்டிருக்கிறது. But to him there is all these worldly things which are sticking on to him, all the evil things. ஆனா அந்த அதெல்லாம் தேவன் எடுக்க விரும்புகிறார் அவர். And the Lord wanted to remove all these worldly things. நான் தங்கம் எடுக்குவதை குறித்து நான் பார்த்திருக்கிறேன். We have, I know how gold is mined. அது ஆழமான இடங்களிலே அந்த மண்ணை எடுப்பார்கள். They would take that the sand which has the gold from a deep excavation. ஒரே ஒரு கிராம் தங்கம் எடுப்பதற்கு அது 10 டன் உள்ள மண் எடுப்பார்கள். For taking 1 gram of gold they would take up around 10 tons of sand. அந்த அவ்வளவு மண்ணையும் சுத்திகரிப்பார்கள். And they would purify all that sand. சுத்திகரித்து 1 கிராம் தங்கம் எடுப்பார்கள். And after purifying all that they would get 1 gram of gold. தங்கத்துக்கு விலை இல்லை. The gold doesn't have a cost. ஆ தங்கத்தை எடுப்பதற்கு வேலையானது அவ்வளவு வேலை இருக்கிறது. But to excavate that gold from that sand, that is the cost which is involved in that cost of pricing of the gold. அதை எடுத்து அந்த மண்ணை எல்லாம் பிரிப்பார்கள். பிரித்து they would take that gold and remove all that sand. பிரித்து தங்கமாக்குவதற்கு அவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. They had to take so much of effort to purify that gold and bring out that 1 gram of gold. நான் அந்த நியூஸிலே அதை பார்த்திருக்கிறேன். I have seen that in the news. தங்கம் எடுப்பதை குறித்து. I have seen how they excavate or mine the gold. இப்படி புடமிடப்பட்ட அந்த தங்கம் தான் இப்பொழுது கடையில 24 காரட் 20 காரட் என்று சொல்லி அந்த தங்கத்தை அவர் சிகிலிட்டு தங்கம் விற்கிறார்கள். This is the same gold which is then taken and kept in the shops according to the grade, is 24 carats or 20 carats. இந்த யோசேப்பு இப்படி தான் தேவன் அவன் புடமிட விரும்புகிறார் அவர். This is how the Lord wanted to purify Joseph. வேற யாருக்கும் தெரியாது இவனை புடமிடுகிறார் என்று சொல்லி வேற யாருக்கும் தெரியாது. No one knew that Joseph was going through this purifying work. அதாவது ஆதியாகம் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை திருப்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆதியாகம் புஸ்தகம் 37. I want you to turn to Genesis chapter 37. இந்த 37வது அதிகாரத்தில் 23வது வசனம். Verse 23. Genesis chapter 37 verse 23. He would have been in a panic. அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி இருக்கிறது என்று ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அவனுடைய தகப்பன் அவரை அனுப்புகிற என்ற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். We read here about how Jacob sends Joseph saying, go now and see about the welfare of your brothers and the welfare of the flock. ஆனால் வந்த உடனே காரியம் என்ன நடக்கிறதென்றால் அவனை பிடித்து பலவந்தமாய் அவனுடைய ஆடையை உரிந்து. But what happens when he comes there is they catch him and remove his tunic. அவனை அந்த குழியை தள்ளுகிறார்கள். And they put him in that pit. இதெல்லாம் ஏனதனால நடக்கவே இல்லை. It didn't happen by chance. தேவன் புடமிட்டு கொண்டிருக்கிறார். The Lord was doing that purifying work. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நாம் நன்மை செய்வோம். Even in our life we would do good to people. நம்முடைய நன்மை தூஷிக்கப்படும். Our good thing what we do will be blasphemed. நம்மை பகைப்பார்கள். They would become our enemies. நம்மை எதிர்ப்பார்கள். They would oppose us. நம்மை தூஷிப்பார்கள். They would blaspheme us. இதெல்லாம் ஏன் என்று நாம் திகைக்க வேண்டாம். We should not panic when all these things happen. அவர் என்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் the Lord is purifying me. தேவனுடைய மனதில் ஒரு திட்டம் இருக்கிறது. The Lord has got you know plan in his mind. நாம வந்து ஐயோ ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்ல நாம வந்து தகைப்பார் தகச்சிருப்போம். நம்ம we will be thinking why are all these things happening to us and we'll be in a panic. அந்த குழியில் அவர் போட்டு விட்டார்கள். They put him in that pit. இவன் கற்பனை பண்ணி கொண்டு இந்த குழியில் அவன் இருந்திருப்பான். He would have, you know, had these thoughts running through him, that imagining and then being in that pit. இவர்களுக்கு நான் ஒரு தீமை கூட செய்யவில்லையே. I didn't do any harm to these people. இந்த குழியில் இவளை போட்டு விட்டார்களே. But they put me into this pit. என்று சொல்லி அவன் யோசிச்சிருக்கலாம். He would have thought like that. அநேக தடவைகள் இப்படிதான் நாமும் யோசிக்கிறோம். ஏன் இவர்கள் என்னை பகைக்கிறார்கள், ஏன் என்னை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி நம்ம அநேக தடவைகள் நாமளும் அப்படிதான் கடந்து வந்திருக்கிறோம். We also will be thinking about like that in our life. Why are these people opposing us? Why are they hating us? ஆனால் தேவனோ இப்பொழுது புடமிட்டுக் கொண்டிருக்கிறாரென்ற அந்த தரிசனம் நமக்கு தெரியாது. We will not have that vision that the Lord is, you know, testing us and purifying us. இப்பொழுது குழியிலே அவர் போட்டு விட்டார்கள். They put him in the pit. அவர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். And they are, you know, having their meal. ஆனால் அந்த வழியாய் வாசிக்கிறோம், அந்த வழியா 25 வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படிக்கு உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மாயேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை பொலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு They sat down to eat a meal, and as they raised their eyes and looked, behold, a caravan of Ishmaelites was coming from Gilead with their camels bearing aromatic gum and balm and myrrh on their way to bring them down to Egypt. இவர்கள் சாப்பிட உட்காரும்பொழுது அந்த எகிப்துக்கு போகும்படி அவர் அந்த வியாபாரிகள் போகிற அந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, இதை நான் கற்பனை செய்து பார்த்திருக்கிறேன். I have, you know, imagined about this scene of how they are sitting down for this meal and this caravan passing by. இது தேவனுடைய ஆனந்த ஞானம். This is, you know, the wonderful wisdom of God. இது தேவனுடைய திட்டம். இது This is God's plan. இவர்கள் அந்த குழியில போட்டுவிட்டு இவனை எங்கேயாவது போயிருக்க முடியும். They could have just put him in that pit and then gone off. ஆனால் அவ அங்கே மிருகங்களோ ஏதோ வந்து அவனை அடித்து சாப்பிடவோ இல்ல அவனை சாகுவதற்கோ வாய்ப்பா இருந்திருக்கும். But perhaps some animal could have come and, you know, killed him and eaten him. தேவன் கண்காணிப்புடையவரா இருக்கிறார். But the Lord was one who was watching. நடக்கப்போற காலம் என்ன என்று சொல்லி அவர் ஏற்கனவே திட்டங்களை அறிந்திருக்கிறார். வரப்போற நாட்கள் பஞ்ச நாட்களில் நான் அனைவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். Lord, I must be a person who is useful to many in the time of famine. அப்படி ஒரு வைராக்கியமும் இருதயத்தில் ஒரு ஏக்கமும் தாகமும் இருக்குமானால், if we have that zeal and that thirst and hunger in our life, ஆனால் அவர் புடமிட ஆரம்பிப்பார். Then the Lord will start, you know, testing us and purifying us. அங்கே பார்க்கிறோம் அந்த அந்த கிலோயாத்திலிருந்து வருகிற அவர்களிடத்திலே அந்த இவர்களை விற்க முடியாத சூழ்நிலை வருகிறது. So we see here how they sell Joseph to that traders. இது தேவனுடைய ஆனந்த ஞானம். இது this is, you know, God's wonderful wisdom. இவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். The Lord is preparing Joseph. இப்போ இவனுடைய இதயத்தில் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. And the something is happening in the mind of you know Joseph. இவன் பெருமை உடையவனாக இருந்திருப்பான். Maybe he was a person who was proud. இப்போ தாழ்மையை கற்றுக்கொள்ளும் படிக்கும். Now he has to learn humility. சுய பச்சாத்தாபமுடையவனாக இருந்திருப்பான். He could have had a self pity. இப்போ அதெல்லாம் விட முடியான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. And now that situation is happening, so that he has to leave that self pity. இப்பொழுது இவனுடைய இதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா அசுசங்களையும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. And now all things which are happening are there so that all these, you know, sins and evil things can be removed from his life. ஆயினால தேவன் வைராக்கியமுடையவரா இருந்து ஒருவனை புடமிடுவதற்கு சுத்திகரிப்பதற்கு ஒரு வைராக்கியமுடையவரா இருக்கிறார். So the Lord is someone who is very zealous and who's got a passion to cleanse someone whom he has chosen. இப்படி அங்கே போத்திபாரனுடைய வீட்டுக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். He is now taken to the house of Potiphar. 39வது அதிகாரம் chapter 39. அங்கே போத்திபாரனுடைய மனைவியால் அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. Because of Potiphar's wife, he has to go to the prison. அங்கே 20-23 வசனம் வரைக்கும் நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். We read that from verse 20-23. அங்கே சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். They put him in the prison. அவன் யோசிச்சிருக்கலாம். He would have thought like this. என்ன ஆண்டவரே? Why, Lord? நான் பாவம் செய்யலையே. I didn't do any, I didn't commit any crime. உமக்காக நான் வாழ்ந்தேன். I was living for you. ஓ, எனக்கு பரிசு இந்த சிறைச்சாலை. Is this a gift for me, the gift of being in prison? இல்லை, நான் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன். No, I am testing you and purifying you. அது வேணால யோசேப்புக்கு தெரியாம இருந்திருக்கலாம். Maybe Joseph didn't realize it at that time. ஆனால் தேவனோ கவனமாய் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அவர். But the Lord was carefully planning that out for him. ஏனார் புடமிட்டு கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருக்கிறார். Because the Lord is sitting and refining him. ஏனென்றால் ஒரு புருஷன் அவருக்கு தேவையா இருக்கிறது. Because he needs this one man. அந்த ஒரு புருஷனுடைய இருதயத்திலே அவன் சுய பச்சாதாபமோ பெருமையோ அவனுடைய இருதயத்திலே சுயநலமோ எதுவும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார் அவர். So the Lord wanted that person's heart to be cleansed of all the self-pity and pride and selfishness. அவர் புடமுடுவதற்கு அநேக மனுஷர்களை அவர் வந்து உபயோகப்படுத்துகிறார். The Lord used all these people to cleanse Joseph of all these evil things. இந்த நாட்களில் வரப்போற நாட்கள் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். We keep praying to the Lord, Lord, we want to live for you. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்று நாம் கேட்கிறோம். We ask him so that we will glorify his name. ஆனால் அநேக மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வந்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். And so the Lord wants to use so many men in our lives. ஆனால் அந்த மனுஷனை பார்த்து இது தேவனுடைய கரம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுது என்ற ஒரு தரிசனம் நமக்கு இருப்பதில்லை. But we don't have this vision that the Lord is using all these people to purify us or refine us. நான் இப்போ என்ன செய்யறேன்னா குறை சொல்ல ஆரம்பிக்கிறேன். Now I start complaining. நான் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறேன். I start to murmur. என்னுடைய நீதியை குறித்து நான் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறேன். I then think about the righteousness which is in me. என்னுடைய நன்மைக்கு அவர்கள் தீமை செய்கிறார்கள். Then I say that whatever good I am doing, they are doing evil for me. இது ஏன், இது ஏன், இது ஏன் என்கிறோம். So I keep asking this question, why is this happening, Lord? ஆண்டவரே, ஏன் ஏன் என்று ஒருபோதும் கேட்க வேண்டாம். We should never ask the Lord why. நீ மிளிர வேண்டியவன், ஜொலிக்க வேண்டியவன். You are the person who's be polished and brightly shining. அதற்காக இப்பொழுது நான் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன். So that is why I am now refining you. ஆகையினால் இப்பொழுது நீ வாய் திறக்க வேண்டாம். Now you should not open your mouth. நீ தாழ்மையா இருந்துடு. Now you should be humble. நீ சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதற்கு உன்னை தகுதியாக்குகிறேன். I am preparing you so that I can place you on the throne. உனக்கு அனந்த ஞானத்தை கொடுப்பதற்காக உன்னை பயிற்சித்துக் கொண்டிருக்கிறேன். I am training you so that you will have wonderful wisdom. இப்பொழுது நீ வாய் திறக்க வேண்டாம். Now you should not open your mouth. எல்லாருக்கும் நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. For everyone, good things are happening. நீ மாத்திரம் நினைக்கலாம், ஓ எனக்கு மாத்திரம் இந்த தீமை நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கலாம். You will be thinking that only for me these evil things are happening. இந்த சிறைச்சாலையில ஒரு 100 பேர் இருக்கறன்னு வைத்துக் கொள்வோம். Maybe there are 100 people in that prison. அங்க இருக்கிற 99 நபரும் தவறு செய்து விட்டு சிறைச்சாலைக்கு வந்திருக்காங்க. All the other 99 have done some crime and they are in the prison. ஆனா ஒரே ஒரு நபர் இருக்கிறான், இவன் பாவமும் செய்யவில்லை, இந்த தவறும் செய்யவில்லை, செய்யாத தவறுக்கு செய்தான் என்று சொல்லி பழிச்சாற்றப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். But this one person has not done any sin or any crime. He has been accused of a crime and been put in the prison, falsely accused. ஏன் ஆண்டவரே? Why Lord? கேட்க வேண்டாம். No, don't ask. தேவன் அழைத்த பிள்ளைகளாக இருக்கிற ஊருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell everyone who has been called by God. தேவன் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். The Lord is refining us. நான் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு மனுஷன். I am a person who should be corrected. நான் மண்ணிலே உருவாக்கப்பட்டவன். நான் I have been formed from this earth. பூமியிலே விளையேறப்பட்ட எத்தனையோ இருந்தாலும், maybe there are so many precious things on this earth. எல்லாம் மண்ணிலிருந்து வந்ததுதான். All of them have come from this earth. எல்லாம் மண்ணிலே ஒட்டி கொண்டதுதான். All these have been, you know, stuck to this earth. நாம் இந்த மண்ணுக்குரிய ஒரு மண்ணிலே பிறந்தவர்கள். நாம் we are all, you know, belonging to this earth. ஆனால் மண்ணில் இருந்து தேவன் பிரித்து எடுப்பதற்கு அனைத்து உபாயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். But the Lord is using so many instruments to separate us from that earth. இப்படிதான் அங்க பார்க்கிறோம். அவருடைய சகோதரர்கள் அவர்களை தேவன் பயன்படுத்தினார். The Lord used the brothers of Joseph for that. போத்திபானுடைய மனைவியை தேவன் அங்க பயன்படுத்தினார். The Lord used Potiphar's wife. இப்போ சிறைச்சாலையில் வந்திருக்கிறார். Now he's come to the prison. இது தேவனுடைய அனந்த ஞானம். இது This is, you know, the wonderful wisdom of God. இன்னொரு தொடர்ச்சி என்ன வாசிக்க காமிக்க விரும்புகிறேன். I want to show one more thing. இப்போது 41st chapter 41 இப்பொழுது 41 தேவனுடைய கரம், தேவனுடைய செயல் இப்பொழுது வர ஆரம்பிக்கிறது. Now we are able to see the Lord's, you know, arm working for Joseph. இப்போ இந்த ஜோசப் எந்த முயற்சியும் இல்லாமல் இப்பொழுது கைவிட விட்டவன் போல அந்த போர்த்திபானுடைய அந்த பானபாத்திரக்காரர்கள் அவள் எப்படியாவது தனக்கு உதவி செய்வாள்னு சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்தான். 2-3 ஆண்டுகள் நினைத்திருந்தான். அந்த இதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டது. இப்படி எந்த சுய பலமும் சுய நம்பிக்கையும் மற்றவனாய் இப்பொழுது அவன் இருக்கிறான். Now Joseph has come to a place where the hope which he had on that cupbearer of the Pharaoh, all that hope had, you know, disappeared because no help came from there. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நாம் சுய பலமற்றவர்களாய் கையை எப்பொழுதெல்லாம் விரிக்கிறோமோ அப்பொழுதுதான் அவருடைய பரலோகத்திலிருந்து தம்முடைய வல்லமை அனுப்புகிறவராக இருக்கிறார். So whenever we come to the place where we have no strength of our own and we are stretching out our hands, at that time the Lord sends his help. இந்த யோசேப்பு எல்லா நம்பிக்கையும் இழந்தவனாய் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை அற்றவனாய் இப்பொழுது அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். Now Joseph is a man who's lost all hope on human beings and is now in this prison. And the portipanude porchavargal vandu avanai tatti eluppuvargal endru nenaikiren. So I believe that, you know, when he was sleeping, the Potiphar's soldiers would have come and, you know, woken him up. And the Josephude sarithra padathai padakadhai naan paathirukiren. I saw the movie of the story of Joseph. Avanai angirundha andha porchavargal avanai pidithu eluppargal. They catch him and they pull him. அவனை சேவிங் செய்வார்கள், சவரம் செய்து அவனை சுத்தம் பண்ணுவார்கள். They would shave him and clean him up. அவனை clean சுத்தம் பண்ணுவார்கள். They would clean him up. அவனுக்கு நல்ல ஆடை உடுத்துவார்கள். Then they would put good dress for him. இதெல்லாம் என்ன என்று சொல்லி அவனுக்கு தகித்து போயிருப்பான். அந்த படத்தில் நான் பார்த்திருக்கிறேன். He would have, you know, wondered why this is happening to him. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What is happening to me? அவனுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். He would have been very surprised. தேவன் இப்பொழுது புடமிட்ட ஒரு காரியம் அங்கே நிறைவேற இருக்கிறது. Now the reason for which the Lord refined him is being fulfilled. 14th verse la 41st adhigaram 14th vasanam we see here in chapter 41 verse 14 appozhudhu paarvon josephai alaippithan avanai theevramai kaaval kidangil irundhu kondu vandargal avan savaram pannikondu வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். Then Pharaoh sent and called for Joseph and they hurriedly brought him out of the dungeon and when he had shaved himself and changed his clothes he came to Pharaoh. இப்படிதான் தேவன் அவனை புடமிட்டார். அவர் This is how the Lord had, you know, refined him. பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான் யோசேப்பு. Now he is standing before Pharaoh. அவருடைய இருதயம் இப்பொழுது பக்குவப்பட்டவனாய் வந்து நின்று கொண்டிருக்கிறான். And his heart had been, you know, really conditioned. இந்த பக்குவப்பட்டதனுடைய இருதயத்தை எப்படி நிரூபிக்கிறான் என்று சொன்னால், How is this, you know, conditioned heart being revealed? ஆதியாகமம் 45th அதிகாரத்தை திருப்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். I want to turn to Genesis chapter 45. 7 வசனம் 8 வசனம் வாசிங்கள். 45 அதிகாரம் பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் அதிபதியாகவும் வைத்தார். Verse 7 and 8, God sent me before you to preserve for you a remnant in the earth and to keep you alive by a great deliverance. Therefore, it was not you who sent me here, but God, and he has made me a father to Pharaoh and lord of all his household and ruler over all of the land of Egypt. இப்பொழுது அவனுடைய இருதயம் புடமிடப்பட்டு இப்பொழுது அவனுடைய இருதயம் இப்பொழுது மிளிர்கிறதா இருக்கிறது, ஜொலிக்கிறதா இருக்கிறது. Now we can see that his heart has been refined and it is shining. இப்பொழுது இந்த உலகத்தில் எந்த மனுஷனுமேலும் அவனுக்கு குறையோ வருத்தமோ இல்லவே இல்லை. Now there was no complaint on any human being in the heart of Joseph. யார குறித்தும் பழிவாங்க கூடிய எண்ணம் அவனுடைய இருதயத்தில் இல்லவே இல்லை. He never had the thought of, you know, getting even or taking a revenge on anyone. அவன் சொல்கிறான், நீங்கள் அல்ல, not you, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்கிறான். But God. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சொல்லணும். Like that is how, you know, we can see in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஏராள நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுவார்கள். In our life also many people will come. ஏனோ தானன்றெல்லாம் இந்த விபத்து ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். We think, you know, some accidents happen. இந்த மனுஷர்கள் எல்லாம் தேவன் திட்டமிட்டு அனுப்புகிறார். But the Lord has planned and sent these people into our life. ஏனென்றால் இந்த இருதயம் பக்குவப்பட வேண்டும். Because our hearts must be prepared and conditioned. ஒரு காலகட்டத்தை நியமித்திருப்பார். இந்த காலகட்டத்துக்குள்ளே இவன் சரியாகி ஒரு வளர்ச்சிக்குள்ளே வருவான் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். The Lord has prepared, has planned a time within which we should be prepared and become ready. இந்த யோசேப்புடைய காலத்திலே அந்த தேவனுடைய காலகட்டம் ஒரு சரியான நிலைக்கு வருகிறது. In God's time, Joseph's, you know, trials are over and it has come to that place. இவன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையை விட்டு அந்த பார்வோன் கனவு காணுகிறான். பார்வோன் இப்பொழுது விடுதலையாக்கி அங்கே கொண்டு வருகிறான். Now when Joseph is in the prison, Pharaoh has his dream And then Pharaoh brings Joseph out of the prison. இப்போது 7 வருஷம் நல்ல விளைச்சல் வர இருக்கிறது. Now 7 years of plenty. இன்னொரு 7 வருஷம் பஞ்சம் வர இருக்கிறது. And 7 years of famine. இப்போது 1 வருஷம் தேவை. Now we need one man. இப்போ இந்த ஆகாரத்தெல்லாம் சேர்த்து வைப்பதற்கு. To store up all these grains we need one man. பஞ்சமாய் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துக்கு 1 வருஷம் ஆகாரம் கொடுப்பதற்கு. To give food during the famine we need one man. அவன் தயாராகி விட்டான். Now this man has become ready. அவன் இருதயத்தின் ஆழத்திலே அவன் ஒருபோது கூட இந்த முழு உலகத்தில் தங்க தீமை செய்த மனுஷர் மேல எல்லளவாயிலும் அவனுக்கு கசப்போ வைராக்கியம் இல்லாமல் போய்விட்டு தேவனே என்ற வாழ்க்கையை நடத்தினார் என்று அவன் நம்புகிறான். He had all that, you know, feeling of being wronged, you know, completely cleansed from his heart, and now he says that God has, you know, planned this thing. இப்படிதான் தேவன் புடமிட்டு ஒரு மனுஷனை தமக்கேற்றபடி உருவாக்கி கொள்கிறார். This is how the Lord refines a man and prepares him according to his mold. இந்த நாட்களில் அருமையான வாலிபர்களும் வாலிப தம்பிமார்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், Even today I want to tell this to my beloved young brothers and sisters. அங்க பார்க்கற இரும்பு கம்பியிலே அவனுடைய ஆத்மா அங்கே மாட்டிக்கொண்டது, அங்க புடமிடப்பட்டான்னு வாசிக்கிறோம். We read in Psalm 105 that, you know, they placed fetters on his feet. And his soul was, you know, pressed. அவன் கைகளும் கால்களும் அங்கே சங்கிலினால் கட்டப்பட்டு இருந்தான் என்று வாசிக்கிறோம். We read that his hands and legs were, you know, chained. இதெல்லாம் ஏன் என்று சொல்லி நமக்கு தெரியாது. We don't know why it happened. ஆனா இருதயத்தில் ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. But there was something happening in that heart. பொன்னை புடமிடுவது போல அங்க புடமிடக்கூடிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Like how gold is refined by fire, the same thing was happening to Joseph. இப்படிதான் அவன் தேவன் என்னை இவ்விடத்துக்கு கொண்டு வந்தா நீங்க கொண்டு வரவில்லை என்று சொல்லி அவனுடைய இருதயம் பக்குவப்பட்டு அவன் புடமிடப்பட்டு அவனாய் தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் மாறுகிறான். And this is how he could say, you know, his heart was so much, you know, quietened to say that not you but the Lord brought me and made me to be a deliverer. நீதிமொழியின் புத்தகத்தில் 17 அதிகாரம், Turn to Proverbs chapter 17, 3 வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும் போது, பொன்னை புடவும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். The refining pot is for silver and the furnace for gold, but the Lord tests hearts. அங்க பார்க்கறோம் வெள்ளி கோயம் பொன்னையும் புடம் சோதிக்கும், ஆனா இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர் என்று வாசிக்கிறோம். We read here that the refining pot is for the silver and the furnace for gold, but the Lord tests hearts. ஏனென்றால் தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அவர் புடமிடுகிறவராகவே இருக்கிறார் எப்பொழுதுமே. Because the Lord is one who is testing or refining the hearts of men. அவர் எப்பொழுதும் அந்த ஒரு மனுஷனுக்காக அவர் இயங்குகிறவராய் தவிக்கிறவராய் இருக்கிறார் அவர். The Lord is someone who is longing for that one person to be refined and purified. அந்த உலகம் உண்டான நாளிலிருந்து, From the time of the creation of this world, அவருக்கென்று ஒரு மனுஷனை அவர் எப்பொழுதுமே அவர் பயன்படுத்த விரும்புகிறார். The Lord wants to always use one man for his purpose. அதற்கு முன்பதாக அவனை எப்பொழுதும் பரிசோதித்து அவனை இந்த மண்ணுக்குரிய காரியங்களிலிருந்து அவனை விடுவித்து விண்ணுக்குரியவனாய் அவனை மாற்றுவதற்கு அவர் வந்து பரிசோதித்து அவனை அந்த புடமிட்டுக் கொண்டே இருக்கிறார். And so the Lord wants to refine him so that he'll get ready for that purpose. உதாரணமாய் ஆபிரகாம், we can see about Abraham. அந்த ஆபிரகாமை அவனுடைய அந்த தேசத்திலிருந்து அவனை அழைக்கிறார். The Lord called Abraham from his land. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். And the Lord promised him that it'd make him a great nation. உன்னுடைய சந்ததியிலிருந்து இந்த சந்ததி மூலமா இந்த முழு உலகத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். I'm going to bless the whole world because of your view. அதற்குன்பதான் நீ புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். But before that you should leave your land of Ur of Chaldees and come out. அவனும் சுயபலம் சுயபலத்திலே எல்லாவற்றையும் அவன் இழக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். And the Lord also wanted Abraham to lose all his self confidence. அவன் தன்னுடைய புத்தியோ தன்னுடைய பலத்தை எதையும் அவனை சார்ந்து கொள்ளாத நாள்ல தான் தேவன் அவனுக்கு உதவி செய்றாங்க. When he was not trusting on his own wisdom or in his own strength, the Lord, you know, blessed him. அதனால எப்பொழுதும் ஒரு மனுஷன் வந்து தன் மேல் நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனா இருக்கிறான், அவனை தான் தேவன் என்ன தனக்கென்று அவர் பயன்படுத்துகிறார். When the Lord can find that man has no self-confidence, then the Lord can use him for his purpose. உதாரணமா மோசே வைத்துக்கொள்வோம். We can think about Moses like that. மோசே அங்க எகிப்திலே அவன் ஆயக்கலை அறுவதும் கற்ற ஒரு மனுஷன், எல்லாத்தையும் கற்ற ஒரு மனுஷன். Moses was a person who had so many construction projects. மகா திறமசாலி, எல்லா படிப்பாளி, கல்விமான். He was a skilled person and a very educated person. இதெல்லாவற்றையும் நீ வைத்துக்கொண்டு நீ என்னுடைய வேலையை என்னுடைய ஊழியங்களை நீ செய்து கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். Don't think that, you know, with all this skill and education you can do my work. இப்பொழுது எல்லாவற்றையும் நீ மறக்க வேண்டும். You have to forget all these things. இப்பொழுது உன்னுடைய திறமை மேலே ஒருபோதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டாம். You should never keep any confidence on your skill and abilities. உன்னிடத்திற்கு எல்லா களிம்பையும் எல்லா விதமான அசடுகளையும் குப்பைகளையும் நீக்க நான் விரும்புகிறேன். I want to remove all the dross which is there in you. நீ சுத்த பொன்னாய் நீ ஜொலிக்க வேண்டும். You should be shining as bright pure gold. அதற்காக நீ இப்பொழுது உன்னை நான் வனாந்தரத்துக்கு நான் உன்னை அனுப்ப வேண்டியிருக்கிறது. Now I have to send you into the wilderness. அங்கே அவன் ஆடு மேய்க்கிறான், பணியிலே அவன் சரீரம் நனைகிறது. Now he is shepherding the flock and his body is getting wet with dew. அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே அங்கள் வசதியாயும் சுகபோகமாய் படுத்து சாப்பிட்ட ஒரு மனுஷன். He was a man who had enjoyed all the comforts and convenience of the palace of Pharaoh. இப்பொழுது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். Now he is looking after the sheep. நன்றாய் படுக்கையிலே வசதியாய் படுத்திருந்தான். He was once upon a time lying very comfortably on a bed. நன்றாய் சாப்பிட்ட ஒரு மனுஷன். He was one who had eaten well. கையை நீட்டினால் அங்கே 100 பேர் 1000 பேர் அவனுக்கு வேலை செய்திருக்க காத்திருந்தார்கள். When he just lifted his hand there were many hundreds to serve him. இப்பொழுது அனாதை போல. Now he was like an orphan. இப்பொழுது காட்டிலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். Now he is in the wilderness and he is shepherding the flock. அப்பொழுது சுயபலம் எல்லாம் இழந்த ஒரு மனுஷன். He was one who had lost all his self confidence. இப்பொழுது தேவன் அவனை சந்திக்கிறார். Now the Lord meets him. Moses. என்று கூப்பிடுகிறார். He calls him. அப்பொழுது அவர் என்று அந்த பற்றியடிய முச்சடி பற்றியறிய நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். We see here then the scene of the burning bush. அப்பொழுது தேவன் இந்த காரியத்துடைய முக்கிய நோக்கம் என்றால் ஒரு நோக்கம் என்னவென்றால் ஒரு மனுஷனுடைய சுய பலத்தினாலும் சுய நம்பிக்கையுடையவனாய் இருக்கும்போது தேவனால் ஒன்று செய்ய முடியாது. ஆகையினால் அவனை எப்பொழுதெல்லாம் புடம்பிடப்பட்டவனாய் ஜொலிக்கும்படிக்கு அவனுடைய சுய பலத்தெல்லாம் இழக்கும்படிக்கு தேவன் செய்கிறது சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. What we learn from here is that a man has to lose all his self-confidence and any confidence on his own abilities. Only then the Lord can use him. So, the Lord makes him to go through all situations where his self-confidence is taken out. நாம் வேதத்தை கவனித்து படிப்போமானா, இஃப் யூ ரீட் த பைபிள் ஆர் ஸ்டடி இட் வெரி கேர்ஃபுல்லி, தேவன் செய்திருக்கிற காரியத்தெல்லாம் நாம் கவனிச்சு பார்க்குவது ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. When we observe all the deeds of the Lord, it will be so wonderful. ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர் மாத்திரம்தான் தேவன் செய்யணும்னு விரும்புகிறார். When the Lord wants to do something on this earth, he wants to do it by himself alone. ஏனென்றால் என்னுடைய சுயபலத்தோடு என்னுடைய முயற்சியோடு என்னுடைய யுத்தியோடையும் கூட அவர் சேர்ந்து கொள்ள மாட்டார். அவர் The Lord will not join with my intelligence or my cleverness or my scheming. ஆனால் பூமியின் நாட்கள் எல்லாம் மனுஷர்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும் போது அவர் அதிசயங்களை செய்கிறவர் தேவன். அவர் So when a man is completely dependent upon the Lord, then the Lord does his wonderful deeds. உதாரணமா ஏசாயாவின் புத்தகத்தின் 53 அதிகாரத்தை திருப்பி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரம். I want you to turn to Isaiah chapter 53. நாம் அடிக்கடி இந்த காரியங்களை ஏசாயா 53 அதிகாரம். We read this very often, Isaiah 53. அலே 5 வசனம். Verse 5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். But he was pierced through for our transgressions. He was crushed for our iniquities. The chastening for our well-being fell upon him, and by his scourging we are healed. இங்க அவர் பார்க்கிறார் நொறுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். We see here that he was crushed. நீங்களும் நானும் பாவிகள். You and I, we are sinners. நாம் அக்கிரமக்காரர்கள். We are people who have sinned, transgressors. ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. But there was no sin in him. அவர் நொறுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். We read here that he was crushed. அந்த 53 10 வசனம் வாசிக்கிறோம். We read in verse 10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். But the Lord was pleased to crush him, putting him to grief. If he would render himself as a guilt offering, he will see his offspring, he will prolong his days, and the good pleasure of the Lord will prosper in his hand. இந்த ரெண்டு வசனத்திலே பார்க்கறோம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். We read in these two verses that he was crushed. இந்த பூமியில தேவனுடைய திட்டம் நொறுக்கப்படாமல் உருவாக்க முடியவே முடியாது. The Lord's plan on this earth is that without being crushed, no one can be made. இது தேவனுடைய வழி அது. This is the way of the Lord. அது தேவனுடைய ஆனந்த ஞானம் அது. This is the unfathomable wisdom of God. நாம் இந்த பூமியில அநேக சூழ்நிலைகளினாலே அநேக பிரச்சனைகள் நிமித்தம் நாம் நொறுக்கப்படுகிறோம். Because of so many situations on this earth, we are being crushed. ஏனென்றால் என்னுடைய மனுஷீகமும் என்னுடைய இருக்கிற சுயநலமும் பெருமையும் ஆகிய எல்லா கழிவையும் நீக்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் பிகாஸ் தி லார்ட் வாண்ட்ஸ் டு ரிமூவ் ஆல் திஸ் ஹியூமன் டெண்டன்சிஸ் இன் மீ அண்ட் ரிமூவ் ஆல் தி டிராப்ஸ் அண்ட் மேக் மீ பியூர். குமாரன் ஒப்பு கொடுத்தார். தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ மீன் தி சன் ஹீ ஈல்டட் ஹிம்செல்ஃப். ஆகையினாலே இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் ஒரு வழி இருக்குமானால் தேவன் அந்த புறமிடக்கூடிய ஒரு வழியை அது காலகாலமா வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார். அவர் தி லார்ட் ஹேஸ் காட் திஸ் வே all through the ages to prepare his people. அதை வாசிக்கிறோம். உபத்திரத்தின் வழியாய் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்று சொல்வதை நாம் அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். We read in the book of Acts that through many tribulations we can enter into the kingdom of God. தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We read here that all those who desire to live a godly life they will go through trials and tribulations. அதனாலே இந்த உபத்திரவம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் பூரணத்தை நாம் அடையவே முடியாது. So without that trial and persecution we can never become perfect. ஏனென்றால் இயற்கையாவே இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஈர்க்கப்படக்கூடிய மனுஷர்கள் நாம எல்லாருமே. So because we are people who are always being drawn towards the earthly things. சுயநலம் நிறைந்தவர்கள். We are full of selfishness. பெருமை நிறைந்த மாம்சம் உடையவர்கள். We are full of pride. ஆனால் இந்த சுயநலமும் பெருமையுமாகிய இந்த மண்ணும் குப்பையும் அவர் அகற்றுவதற்கு பிரயாசப்படுகிற தேவனா இருக்கிறார். The Lord is one who is taking all the effort to remove all this dross from us of selfishness and pride. நான் என்னுடைய தேவையை உணர்ந்து ஆண்டவரே நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவேன். ஆனால் இஃப் வி கேன் லுக் அட் அவர் நீட் ரியலைஸ் அவர் நீட் அண்ட் கிரை அவுட் டு தி லார்ட். நீ புறமிடப்பட வேண்டியவன் என்று சொல்வார். தென் தி லார்ட் வில் சே யூ ஆர் ஒன் ஹூ ஷுட் கோ த்ரூ தி ரிஃபைனிங். ஏன்னா நான் முட்டாளா இருக்கும் போது அவர் தம்முடைய அனந்த ஞானத்தையும் கிருபையும் எனக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் வென் இஃப் ஐ எம் அ ஃபூல் தி லார்ட் கேனாட் கிவ் ஹிஸ் அன்ஃபாதமபிள் விஸ்டம் டு மீ. மூடனுக்கு வந்து மகிமை ஒருபோதும் தகாது. தி லார்ட் சேஸ் தட் ஃபார் அ ஃபூல் the glory or the honor doesn't fit with him. நீதிமொழியில் புத்தகம் 26 அதிகாரம் Proverbs chapter 26 26 அதிகாரம் முதலாவது வசனம் verse 1 உஷ்ண காலத்தில் உறைந்த பனியும் அற்ப காலத்தில் மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. Like snow in summer and like rain in harvest, so honor is not fitting for a fool. ஏனென்றால் நாம் முட்டாள் என்பதை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நாம் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். So we should always keep this in the bottom of our heart that by nature we are foolish. ஏனென்றால் என்னிடத்தில் மனுஷியும் ஒட்டி கொண்டிருக்கிறது மூடத்தனம். Because that human nature is stuck to me. அந்த மூடத்தனத்தை அவர் நீக்குவதற்காக அநேக உபாயங்களை காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். So the Lord is using so many plans to remove that foolishness from my heart. நான் வைரத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். வைரத்தை குறித்து I have heard about the diamond. அந்த வைரமானது எடுக்கும்போது அது கரடுமுரடாய் தான் இருக்காது. When the diamond is excavated it is very rough. அந்த கரடுமுரடான இருக்கிற வைரத்தை ஒருபோதும் ஆபரணங்களையோ மோதிரங்களிலோ கிரீடங்களிலோ வைத்துக் கொள்ள முடியாது. When it is so rough it cannot be used in any as an ornament. அந்த வைரத்தை தீட்ட வேண்டும், பட்டை தீட்ட வேண்டும். So they have to polish this diamond. பட்டை தீட்டப்படாத ஒரு வைரம் அது ஜொலிக்கவே ஜொலிக்காது. If it's not polished, it would never shine. அந்த வைரமான மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். This diamond has been taken from the earth. ஆனாலும் அந்த வைரம் இப்பொழுது அது பட்டை தீட்டுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது. But now the diamond yields itself so that it can be polished. இப்பொழுது பட்டை தீட்ட வைரமானது அது எங்கிருந்து ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. Now it started to be brightly shining. ஆகையால் இந்த பூமியில நான் மூடனான இருப்பேன். ஆனால் எனக்கு மகிமையை தேவன் ஒருபோதும் கொடுக்க முடியாது. If I am a fool on this earth, the Lord will never give me his honor. என்னுடைய மூடத்தனத்தில் நான் விடுதலையாக வேண்டும். I should be delivered from my folly. நான் நேர்மையுடனா இருப்பேன். ஆனால் If I am a person who is upright and honest, ஆண்டவரே என்ன கிரயமானாலும், Lord, whatever be the price, என்னுடைய மதியினம், முட்டாள்தனம், பெருமை எல்லாவற்றிலிருந்து என்னை சரி செய்து விடுங்கள் ஆண்டவரே என்று கேட்பேன். ஆனால் If I will ask the Lord to remove all foolishness and folly and pride from my life, என்னுடைய கரடு முறைகள் எல்லாம் சரி செய்வதற்கு, If I yield myself to yield myself for removing all the rough edges, என்னுடைய எய்த்து வீட்டுக்காரர்களோ, all my neighbors, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோ, all my side neighbors, all my opposite neighbors, என்னுடைய உறவினர்களோ, all my relatives, என்னுடைய கிராமத்து ஜனங்களோ, all the people of the village, யாரோ ஒருவரை தேவன் எனக்கு வைத்திருப்பார். The Lord would keep someone there. எப்படியாலும் என்னை சரி செய்ய வேண்டும் என்பதிலே அவர் வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார். All his purpose is that he should correct me somehow. என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, when I yield myself, என்னை அவர் சரி செய்வார். அவர் he would correct me like that. ஓ ஆண்டவர், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நான் குறை சொல்ல முறுமுறுப்பேன், ஆனால் என்னுடைய எனக்கு எந்த சோதனையும் வராது, அப்படியெல்லாம் என்னை விட்டு போயிடும். If I start complaining and murmuring, then no trial will come upon my way. I'll be just left alone. ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற நாள்வெல்லாம் எத்தனை பிரச்சனையும் சூழ்நிலையில் இருக்கட்டும், Lord, as long as I'm on this earth, let me have all these trials and tribulations. இவன் ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை என்று சொல்லி தூக்கி போட்டுவிட வேண்டாம். Please, Lord, don't cast me aside saying that I'm useless. என்ன கிரயமானாலும் என்னை சரி செய்து விடுங்கள். Lord, whatever be the price, please correct me. என்றால் நான் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு மனுஷன். Because I am a person who needs correction. நான் ஒரே ஒரு தடவை பிறந்திருக்கிறேன். I have been born just for one life. ஒரே ஒரு தடவை வாழ்ந்து வாழ்றேன். Just one life I am going to live. சீக்கிரம் மரிக்க போறேன். I am going to depart very soon. ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். But there should be a purpose and meaning in my life. ஏதோ வந்தேன். Oh, somehow I came. கிராமத்தில் சொல்வார்கள். They would say in the villages. வெந்ததை தின்று விட்டு விதி வந்தால் சாவது என்று சொல்வார்கள். They would say that you eat anything which comes cooked and then you die when your time comes. ஆ, நான் அதுக்கு அழைக்கப்படவில்லை. I have not been called for that. என்ன கிரயமானாலும், whatever be the price, ஒரு நோக்கம் இருக்கட்டும் இந்த வாழ்க்கையில். Lord, let there be a purpose in my life. ஒரு திட்டத்தோடு இந்த பூமியில நான் வாழ வேண்டும். I want to live with a purpose on this earth. நான் மரிக்கும்போது அர்த்தத்தோடு நான் மரிக்க விரும்புகிறேன். When I die, I must die with that purpose fulfilled. நான் ஒரு வாசனை வீசுகிறவனா இந்த உலகத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். I want to be someone who's having the beautiful smell. ஆகையினால இந்த பூமி நாட்களில் ஒரு அர்த்தமுள்ள ஜீவியம் செய்து இந்த பூமியை விட்டு நான் எப்பொழுதும் கடந்து போகட்டும். Lord, I want to live a purposeful life and then depart from this earth. அதுக்கு முன்பதாக உன்னிடத்தில் காணப்படுற எல்லா மதியனங்களையும் கரடுமுரளையும் சரி மட்டையாய் கலர் இல்லாமல் மங்களா இருக்கும். Take out this rice and you open it, it will be without any polish. It'll be very dull in color. ஆனா அது பாலிஷ் அதாவது கலர் வர ஒயிட் வெள்ள வரணும்னு சொன்னா அதனுடைய மேல ஒட்டி இருக்கிற அந்த தோல்ல ஒட்டி இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். So if that rice has become white in color, all that which is sticking to its on surface, that has to be removed. அரிசி அந்த காலத்திலே அவர்கள் குத்துவார்கள். So in those days they would pound that rice. இந்த காலத்துல மிஷின் இருக்குது. Now nowadays we have machines. மிஷின்ல போட்டு அதை பாலிஷ் செய்கிறார்கள். So they put that in that machine and they polish it. அந்த அரிசியில ஒட்டி இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுபடும். So all that which is sticking onto that rice is removed. பட்டணத்தில் இப்பொழுது விற்கிற அரிசியை நான் பார்ப்பேன். So now I look at the rice which is being sold in the cities. அந்த அரிசியானது அப்படியே டால் அடிக்கும், பளபளன்னு இருக்கும். This rice would be shining brightly. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். I would be surprised. நம்ம சாகுபடி பண்ண இந்த நெல்லு தானா இவ்வளவு கலரா இருக்கு என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கும். I was thinking, oh, this is the grain which I raised in my farm. This is how it is shining here. ஆனா அதுக்கு முன்பதாக அந்த அரிசியானது எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கும். So before it starts shining, how much it should suffer? இப்படிதான் மண்ணிலே உருவாக்கப்பட்ட நாமும் இந்த பூமியிலே வந்து நம்மளை ஒட்டி இருக்கிற எல்லா அசுசங்களையும் நீக்கிவிட தேவன் விரும்புகிறார். This is how the Lord wants to remove all that carnality which is sticking to our flesh. அதுக்கு முன்பதாக இந்த அரிசியானது அநேக உபத்திரங்களுக்குள்ளாய் போயிட்டு வர வேண்டியிருக்கு. So this rice has to go through all these polishing work. அங்கே பாலிஷ் வந்த அரிசி வந்த உடனே, when the rice comes into the polishing machine, அந்த பை நல்ல பையை தயார் பண்ணிருப்பார்கள். They would prepare a good bag for that. அந்த பேக்ல அவர்கள் இதுதான் A1 என்று சொல்லி அதை மார்க் செய்து விடுவார்கள். They would write on that A1 best quality. ஏனென்றால் இது எங்கிருந்து வந்ததுல எங்கேயோ இருந்து வந்ததுதான். It has come from some other place. ஆனா எத்தனையோ உபத்திரங்களுக்குள்ள இது வந்த உடனே அது A1 ஆக மாறி விடுகிறது. After it has gone through all the difficult situations, it has become the best rice. நம்முடைய குருநாதரா இயேசு கிறிஸ்து நசரேத்திலிருந்து வந்தவர்தான். Our Lord Jesus Christ has also come from Nazareth. மண்ணிலிருந்து வந்தவர் தான். He's come from this earth. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். The people of the earth marveled. ஓ, இந்த ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது என்றார்கள். Where did this man get this wisdom? ஓ, இவன் தச்சனுடைய குமாரன். He's a carpenter's son. ஓ, இவனுடைய அண்ணா, இவனுடைய தம்பி தங்கை எல்லாம் நம்மளோட கூட இருக்கிறாங்கன்னு சொன்னார். All his brothers and sisters are with us. They were just stunned, saying that where did this man get this wisdom? இயேசு அந்தரங்க வாழ்க்கையில அணுதினமும் தன்னை நியாயந்தீர்த்து தன் மாம்சத்தில் உண்டான எல்லாவற்றையும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டவராகவே இருந்தார். The Lord was one who judged himself daily and cleansed himself of all the filthiness of the flesh. இங்க இருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, here all beloved brothers and sisters sitting here, அனுதினமும் நான் என்னை சரி செய்ய வேண்டிய, சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மனுஷன் என்பதை மறந்து போக வேண்டாம். We should never forget that we are people who should be correcting ourselves, cleansing ourselves every day. 2 கொரிந்தியரின் புத்தகத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7வது வசனம், 7வது அதிகாரம். I want you to turn to 2 Corinthians chapter 7 1வது வசனம், verse 1. ஒரு வாசிங்கள். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். Therefore, having these promises, beloved, let us cleanse ourselves from all defilement of flesh and spirit, perfecting holiness in the fear of God. இங்கே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்று எழுதியிருக்கிறது. It is written here saying, therefore, having these promises. ஆனா 6வது அதிகாரத்தை தொடர்புபடுத்தி தான் இங்கே இது எழுதியிருக்கிறது. So it is a continuation of the chapter 6. இங்கே என்ன எழுதியிருக்கின்றால், ஆனபடியால் நீங்கள் அவள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி 6வது அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். So we read here in verse 17 and 18 of chapter 6, therefore come out from their midst and be separate, says the Lord. அங்கே பிரிந்து என்று எழுதியிருக்கிறது. And it says here, separate yourselves. இந்த உலகத்தோடு, separate yourself from the world, உலகத்து மனுஷரோடு, from the worldly men, உலகத்து பாரம்பரியத்தோடு, all the traditions of this world, இந்த முழு உலகத்தோடு தான் நாம் எல்லாருமே வாழ்ந்தோம், பிறந்தோம். We have, born into this world and, been part of this world. இந்த ஒப்பிட்டு தான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எழுதியிருக்கிறது. That is what is written, therefore having these promises. இதெல்லாம் விட்டு பிரிந்தோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் எழுதியிருக்கிறது. It is written here that only when you come out and separate yourselves, you become children of God. இதை சொல்லிவிட்டு தான் இங்க நடக்குது. ஒரு சுத்தி அதை மேல் கழுவுவது என்பது வேறு, just to wash is on the top is a different thing, சுத்திகரிப்பது என்பது வேறு, and to refine and cleanse is different. சகோதரிகள், பாத்திரம் கழுவுற சகோதரிகளுக்கு நான் தெரியும். You know all the sisters who are washing these vessels. பாத்திரத்தை கழுவார்கள். They would just wash the vessels. கழுவிட்டு அப்படியே வைத்திர மாட்டார்கள். They would not keep it just like that. கழுவுன பாத்திரத்தை தடவி பார்ப்பார்கள். They would just feel the vessel that they have washed. அங்க என்ன ஒட்டி கொண்டிருக்கு பார்ப்பார்கள். They will feel to see what is sticking there. அங்க 10 ஒட்டி கொண்டிருக்கும். There's some things which are sticking there. ஏனென்றால் அந்த 10 அவர்கள் நோண்டி எடுப்பார்கள். And then whatever is stuck to that something that hardened grime, they would remove it. நீங்கள் நானும் ஒரு நாள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டோம். We have been washed by the blood of Jesus one day. ஆனால் இங்க எழுதியிருக்கிற அசுசம் எல்லாம் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். But we read here that there are some defilements of the flesh. அங்க மாம்சத்தில் ஒரு அசுசம் இருக்குது, ஆவியிலும் ஒரு அசுசம் இருக்குது. There's a defilement of the flesh and of the spirit. நாம எல்லாருமே ஒரு மாம்சத்தில் இருக்கிறபடியால் நம்ம அறியாமலே ஆவிலே ஒரு அசுத்தம் ஒட்டி கொண்டிருக்கிறதை நம்ம மறந்து போக வேண்டாம். We have to realize that because we are on the flesh, some defilement sticks to us. மாம்சத்திலேயும் 10 ஒட்டி கொண்டிருக்கிறது. All these hardened grimes, they keep sticking to the flesh. இதைதான் ஆவியானவர் சொல்லுகிறார். This is what the Holy Spirit is talking about. எல்லா அசுசங்களையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டுன்னு எழுதியிருக்க. Let us cleanse ourselves from all defilement of flesh and spirit. 10 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், maybe we have been saved 10 years ago, 20 வருஷங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், even if I have been born again 20 years ago, 40 வருஷங்களாய் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், even if you've been saved for 40 years, நீ 5 வருஷமாயி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், even if it's just 5 years since you were born again, ஒருவேளை நேத்தி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், or maybe you were just born again yesterday, நான் சுத்திகரிக்க வேண்டியவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. We should never forget that we are those who should cleanse ourselves from all defilement. எப்பவோ ஒரு நான் கழுவப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் என்பதில் அதிலே ஒருபோதும் திருப்தி உடையவனாய் நான் ஒருபோதும் இருக்கக்கூடாது. We should never be satisfied with the fact that one day I was born again and I was baptized. நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியவன் என்ற ஒரு ஏக்கமும் தாகமும் தவிப்பும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். All the time we should have that longing and hunger and thirst that we should be cleansed. நாம் பார்க்கிறோம், அவர் இருதயத்தை சோதிக்கிற கர்த்தர் என்று வாசித்தோம். We read that God is one who tests the heart. இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, என் இருதயத்தில் இப்பொழுது இச்சை இருக்கிறது ஆண்டவரே. Lord, in the bottom of my heart there is a lust. ஆண்டவர் இப்பொழுது விபச்சாரத்தின் சிந்தை இருக்கிறது. Lord, I have this thought of, you know, adultery. ஓ, காம இச்சை என்னை சதா என்னை ஆட்கொண்டிருக்கிறது. All these sexual lusts, they are, you know, ruling over me. இப்பொழுது என்னுடைய சிந்தையிலே பாவம் ஆட்கொண்டிருக்கிறது, யாருக்கும் தெரியாது. Nobody knows that how the sin is ruling in my mind. வெளியிலே நான் சபையில் எனக்கு நல்ல பெயர் இருக்கு. I have got a good reputation on this earth. சபையில் சில காரியங்களை செய்கிறேன். I'm doing so many works on this church. ஆனா அந்தரங்க வாழ்க்கையில், ரகசிய வாழ்க்கை, சிந்தை வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்கிறது. But in my private life, I am defeated. ஆனால் இப்பொழுது இருதயத்தின் ஆழத்தில் ஒரு கூக்குரலும் தவிப்பும் எனக்கு இடத்தில் இருக்க வேண்டும். But I should have this kind of, you know, weeping and wailing in my heart. ஆண்டவரே, நான் தேவையுடைய மனுஷன். I am a man who's in need. இங்கே 100 பேர் உட்கார்ந்திருந்தாலும், even if there are 100 people sitting here, ஆண்டவரே, எல்லாரை விட நான் தேவையுடைய மனுஷன். ஆண்டவரே, among all those people, I am the one who's most in need. அந்த பவுலின் கதறல் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். That cry which was there in Paul's heart should be there in us. ஓ, நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன். I am a wretched man. ஓ, யார் என்னை விடுவிப்பான்? Who can deliver me? ஓ, இயேசுவே. ஓ, Lord Jesus. என் சிந்தையிலே ஜெயத்தை தா. Please give me victory in my mind. நான் விட மாட்டேன். I will not leave you unless I get it. எத்தனை நாட்கள் ஆனாலும், how many ever days it may take. உம்முடைய சிந்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. I need your mind. எனக்கு உதவி செய்யும். Please help me. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். The Lord is looking at our heart. இவனுக்கு நீதி மேலே பசியும் தாகம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். The Lord is looking to see whether you have that hunger and thirst for righteousness. இவனுக்கு துயரம், பாவத்தின் மேலே ஒரு துயரம் இருக்கா என்று அவர் பார்க்கிறார். The Lord is looking to see whether there is a mourning in your heart. அவனுக்கு துயரம் இருக்கிற ஒரு மனுஷருக்கு நிச்சயமாகவே ஒரு ஆறுதல் அளிக்கிற தேவனா இருக்கிறார். The one who has that genuine mourning, the Lord also gives a genuine comfort. நீதி மேலே இவனுக்கு பசி தாகம் இருக்குமானால் நம்முடைய பசி தாகத்தை அவர் திருப்தியாக்குற தேவனா இருக்கிறார். If we have this hunger and thirst for righteousness, he is one who can fill us. இப்படிதான் நம்முடைய மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசங்களையும் அவர் நீக்க விரும்புகிறார். This is how the Lord wants to cleanse us from all our defilement of the flesh and the spirit. அவர் பயன்படுத்தின எல்லா மனுஷர்களையும் தேவன் அவர்களை புடமிட்ட மனுஷர்தான். The one whom the Lord can use are all those whom have been refined by the Lord. கடைசியா இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். I want to tell something the last and then complete. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4 அதிகாரம். 2 Corinthians chapter 4 verse 8 இருந்து 10 வரைக்கும் ஒரு வாசிங்கள். நாங்கள் எப்பக்களத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். Verse 8 onwards, we are afflicted in every way but not crushed, perplexed but not despairing, persecuted but not forsaken, struck down but not destroyed, always carrying about in the body the dying of Jesus, so that the life of Jesus also may be manifested in our body. Devan inda apostolarai avar pudamittu kondirukkar. The Lord is refining this apostle. Aneka manushare avare vaalkilum devan payanpaduthukkar. And the Lord is using many people in this apostle's life. Avar solugirar, he is telling, naangal nerukapadugrom, I am afflicted, odukapadugrom, I am crushed, kalakkam adaigrom, I am perplexed, ana manam murivadaindhu povadillai, but we are never despairing. துன்பப்படுகிறோம், we are persecuted, கைவிடப்படுகிறோம், we are struck down, கீழே தள்ளப்படுகிறோம், we are pushed down, ஆனால் மடிந்து போகிறதில்லை, but we are not destroyed. ஆனால் அதற்கு பதிலாக என்ன நடக்கிறது என்னவென்றால், but instead of that what happens is, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுது என்று சொல்கிறார். The life of Jesus Christ is manifested in our life. இந்த முழு உலகத்திலும் குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a world which is full of murmuring and complaining. நம்முடைய வாழ்க்கையில் இந்த புடமிடுதல் நடந்து கொண்டிருக்கும் போது, when this refining work is going on in our life, அங்கே ஜொலிக்க வேண்டுமே மிளிர வேண்டுமே அல்லாமல், we should only be shining and, you know, bright and polished. நான் குறை சொல்லி முறுமுறுத்து நான் இருட்டான ஒரு வாழ்க்கைக்கு போக கூடாது. We should not murmur and complain and go into a life of darkness. இப்படி வரப்போற நாட்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இப்படிதான் அவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to prepare his people for the coming days just like this. நான் சவாலிட்டு இங்க சொல்ல விரும்புகிறேன். I want to challenge and tell this. அருமையான தம்பி தங்கைகளே, beloved brothers and sisters, நீங்களும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களா? Are you desirous of yielding yourself into the hand of the Lord? புடமிடுவதற்கு, to be, you know, refined. ஆண்டவரே, என் மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசங்களும் நீக்கட்டும் ஆண்டவரே. Lord, let all the defilement in my flesh and spirit depart. எப்படியாயினும் உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக, எப்படியாயினும் உம்முடைய கையின் கிரியைக்கு முக்கியமானவனாக நான் இருக்க விரும்புகிறேன். Lord, I want to be an important person as for the work of your hands. எப்படியாயினும் என் இடத்துக்கு காணப்பட எல்லா அசுசங்களும் நீங்கட்டும். Lord, please remove all the defilement which is in my flesh. குறை சொல்லி முறுமுறுத்து இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். I don't want to murmur and complain and waste my life. இப்படிதான் தேவன் இந்த நாட்களிலும் அந்த நாட்களிலும் கூட அதை புடம்பிடப்பட்டு ஒரு மனுஷனை வெண்மையாக்க விரும்புகிறார், ஜொலிக்க விரும்புகிறார். This is how the Lord wants to cleanse a person, refine a person and make him shine from that day to today. இப்படி வரப்போற நாட்கள் நம்ம மத்தியிலும் தம்பி தங்கையா இருக்கிற உங்களை தேவன் எழுப்புவாராக. May the Lord raise up brothers and sisters who are here even in these days. Amen. Amen. நாம் தலைவனுக்கு நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் மற்றவங்களுக்கு நம்முடைய தேவை தெரிகிறதோ இல்லையோ, தேவனுக்கு நம்முடைய தேவைகள் தெரியும். நாம் கடந்து செல்கிற சூழ்நிலைகள் நமக்கு அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதனால தான் சகலத்தையும் அறிந்த தேவன் நாம் கடந்து செல்கிற பாதையில் நமக்கு என்ன வார்த்தை தேவை, நம்மளை அவர் எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், நம்ம எப்படி அவர் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு அறிந்து தேவன் இந்த நாளிலும் நம் மத்தியில் திருவுளம் பற்றியிருக்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் இந்த பாதையில் நீங்கள் கடந்து செல்லுங்க, அங்கே ஒரு ஜீவன் உண்டு. நீங்கள் நான் உங்களை சோதிச்சுட்டு இருக்கிறேன். யூ ஆர் பீங் டெஸ்டட். நீங்கள் பரீட்சை எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பரீட்சை. அக்னி இல்லாமல் புடமிடுதல் இல்லை. தெர் இஸ் நோ டெஸ்டிங், தெர் இஸ் நோ ரீஃபைனிங் வித்தவுட் ஃபயர். அக்னி இல்லாமல் புடமிடுதல் இல்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் இந்த சூழ்நிலை விட்டு என்னை கைவிட்டுட்டாரே, இல்லை. அதனால தான் யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது த லார்ட் வாஸ் வித் ஹிம், தேவன் அவனோடு கூட, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அக்னியில் போடப்படும் பொழுது அவன் தனிமையாக இல்லை, தேவன் அவனை தனியாக விட்டுடல. அவன் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது. அவன் ஒரு பிரைம் மினிஸ்டராய் மாறுவதற்கு முன்பதாக ஒரு அடிமையாய் அவன் ஆக வேண்டியது இருந்தது. அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார், சொத்து சுகம் எல்லாம் இருந்தது. ஆனால் மேலான ஒரு இடத்துக்கு தேவன் அவனை உயர்த்தும்படிக்கு அவர் பர்பஸ் பண்ணி திட்டம் பண்ணினது நிறைவேறுவதற்கு அவனை அடிமையாய் மாற்ற வேண்டியது இருந்தது. அதுதான் டெஸ்ட். கிறிஸ்துவன் பவுல தான் சொல்ல, கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும்படிக்கு அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம். ஒவ்வொரு பாடும் நம் சபையில் மீண்டும் மீண்டும் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி சஃபரிங் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேனிஃபெஸ்ட் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்படும்படியாய் ஒவ்வொரு பாடும் நாம் கடந்து செல்கிற, தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு பாடும் அவருடைய ஜீவன் வெளிப்படும்படியான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை பேர் அதை இழந்துட்டாங்க. த லார்ட் டெஸ்டட் கெயின். காயினா ஆண்டவர் டெஸ்ட் பண்ணார், சவுல்ராஜாவை டெஸ்ட் பண்ணினார், கேகாசியை டெஸ்ட் பண்ணார். நித்தியத்துக்குறதை எவ்வளவா இழந்து போனாங்க. ஆனால் அந்த டெஸ்ட் பண்ணுகிறார் என்பதை அறிந்து தன்னை முற்றிலுமாய் முறுமுறுக்காமல் அர்ப்பணித்தவர்களை தேவன் எவ்வளவா ஜொலிக்க பண்ணினார். கேட்டோமே ஆபிரகாமை குறித்து, மோசையை குறித்து, யோசேப்பை குறித்து, பவுலை குறித்து. இந்த வேலையை தேவன் நம்மிடத்திலையும் செய்து கொண்டிருக்கிறார். உண்மை உள்ளவர், நமக்குள்ள அவர் கிரியேச்சர். காட் ஒர்க்ஸ் இன் அஸ் 2 பிலிப்பியர்ல 2 அதிகாரத்தில் 12-13 அவர் நமக்குள்ள இறங்கி வந்து என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு, நம்மை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு அவர் இறங்கி கிரியை செய்கிறாரு. ஒரு ஒரு வேலையை இடத்துல நம்மிடத்தில் செய்கிறாரு. நம்மளை கனம் பண்ணி நம்மளை மதித்து சர்வவல்ல தேவன் வந்து என்னிடத்துல ஒரு கிரியை, ஒரு காரியத்தை நடப்பிக்கிறாரு. என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறப்படும்படிக்கு சோதிக்கப்பட்டு பாஸ் பண்ணினார். அதோடைய ப்ரூஃப் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டார். தீங்கு செய்த அவனுடைய சொந்த சகோதரர்கள் அப்படியே மன்னித்து விட்டார். ஒவ்வொருவரையும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அழுதார். இவர் தான் கோபப்பட்டிருக்கணும், ஆனால் அவங்கள பார்த்து சொல்றார், நீங்க வருத்தப்பட வேண்டாம். சோதனையில் ஜெயித்த ஒரு மனிதன், தேவனுடைய கரத்தை பார்த்த மனிதன். நமக்கு எவ்வளோ ஒரு மாதிரி. பிரியமானவர்களே, தேவன் இந்த வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நாம் நிரூபிக்கும்படியாய், வாழ்ந்து காட்டும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சிஷ்யத்துவ வாழ்க்கைக்கு, வெறும் கிறிஸ்தவனாக இருக்கிற விசுவாசியாக இருக்கிற வாழ்க்கைக்கு அல்ல, ஒரு சிஷ்யனாய். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அர்ச்சனா டினாயவள் சிவர், வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து சிறுவில் அறையப்படுகிற அந்த வாழ்க்கை மேலான ஒரு வாழ்க்கை. நமக்கு முன்பதாக ஒரு பெரிய சந்தோஷம் தேவன் வைத்திருக்கிறார். நாம் அதை பார்த்து நாம் ஒரு நித்திய சந்தோஷம் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் நான் அந்த பாதைகளில் தேவனை அழைத்து சென்றிருந்த பொழுது நாம் தப்பித்து ஓடியிருக்கலாம், அவருடைய பலத்த கரத்திலிருந்து விலகி ஓடியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் நம்மளை அழைக்கிறார். நம்மளை எப்படியாயிலும் சுத்திகரிச்சிருந்தான் அவருடைய வாஞ்ச. எப்படியாயிலும் உன சுத்த பொண்ணா மாத்திரணுமே, இவளை சுத்த பொண்ணா நான் மாற்றிடணுமே, அதான் அவருடைய ஆதங்கம், அவருடைய வைராக்கியம். பிரியமானவர்களே, நாம் மட்டும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா, அவர் அதை செய்யாமல் விடவே மாட்டார். நம்மளை சுத்த பொண்ணு ஆக்காமல் அவர் விட மாட்டார். எல்லா ட்ராஸையும் களிம்பையும் அவர் நீக்காமல் விட்டுற மாட்டார். த லார்ட் டெஸ்ட் த மைண்ட், த லார்ட் டெஸ்ட் த ஹார்ட். நம்மளை அர்ப்பணிச்சிடும். தேவன் தந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி நம்ம எல்லாருமே நான் தேவனிடத்தில், நாம் தனியாக ஜெபிக்க நேரம் எல்லாருமே நாம் சேர்ந்து நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்பி நீ தந்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமியில் கிறிஸ்தவத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் இந்த நாளில் இந்த வேளையிலும் உம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, எங்களுடைய அழைப்பை நாங்கள் உணரும்படிக்கு, ஆண்டவரே நீர் எங்களுக்குன்னு ஒரு பெரிய மேலான திட்டம் வைத்திருக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு உம்முடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர், எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த ஓட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓடட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்து நாங்கள் கலங்க வேண்டியதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் யோசேப்போடு கூட இருந்தது போல நாங்கள் இந்த சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பீங்க, எங்களை வழி நடத்துவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வழியாக கடந்து செல்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே அந்த நம்பிக்கையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து ஓடட்டும். உங்களுடைய பரிசுத்தாவின் பலனை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை உங்களுடைய அன்பினால் நிரப்புவீராக ஆண்டவரே. தெய்வீக அன்பு, நான் தெய்வ அன்பு எங்களுடைய இருதயங்களை நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவிச்சு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய தாசரை கொண்டு வந்து எங்களுக்கு இந்த வார்த்தை தந்ததற்காக நன்றி. சகோதரனுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் பலனும் ஜீவனும் ஆண்டவரே தந்து நீர் சகோதரனை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் ரெட்டிப்பாக சகோதரன் போல எப்பொழுதும் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனுக்காகவும் சகோதரிக்கும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வழி நடத்துகிறாங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.